வெள்ளிமணி பல்லாக்கு மூலவர் வந்தாரே, வெள்ளிமணி வீதியில் விநாயகர் வந்தாரே, முத்துமணி பல்லாக்கு மூலவர் வந்தாரே, வெள்ளிமணி வீதியில் விநாயகர் வந்தாரே. சந்தனம் பூசிய சாமி நன்மை தந்திட வந்தது வாங்கு, சந்நிதி தங்கிய சாமி நம்மை சந்திக்க வந்தது பாருங்க. சந்தனம் பூசிய சாமி நம்மை தந்திட வந்தது வாங்க, சந்நிதி தங்கிய சாமி நம்மை சந்திக்க வந்தது பாருங்க. முத்துமணி பல்லாக்கு மூலவர் வந்தாரே, வெள்ளிமணி வீதியில் விநாயகர் வந்தாரே. உன்னகையோ பேரழகு, பாசாங்குசம் ஏந்துகின்ற பாசப்பிள்ளையார் அழகு. பால்வடியும் பூமுகத்தில் உன்னகையோ பேரழகு, பாசாங்குசம் ஏந்துகின்ற பாசப்பிள்ளையார் அழகு. காலம் நடத்தும் கணக்கு பிள்ளை யாரு தெரியுமா, கூட்டி கழிச்சு வகுப்பதெல்லாம் நமக்கு புரியுமா. தொப்பையப்பன் பார்த்து விட்டால் தொல்லையெல்லாம் நீங்குமப்பா, அம்மையப்பன் செல்ல பிள்ளை ஆரறித்தால் போதுமப்பா. சந்தன பூசிய சாமி நம்மை சந்திட வந்தது வாங்க, சந்நிதி தங்கிய சாமி நம்மை சந்திக்க வந்தது பாருங்க. முத்துமணி பல்லாக்கு மூலவர் வந்தாரே, வெள்ளிமணி வீதியில் விநாயகர் வந்தாரே. கண்ணழகு குற்றம் குறை தீர்க்குமையா, தும்பிக்கையின் தூணழகை கண்ட துன்பம் ஓடுமையா. குன்றுமணி கண்ணழகு குற்றம் குறை தீர்க்குமையா, தும்பிக்கையின் தூணழகை கண்ட துன்பம் ஓடுமையா. அஞ்சு கரங்கள் தஞ்சம் வழங்க அஞ்ச தேவையா, எஞ்சி போனா கற்பூரந்தான் நமக்கு செலவையா. நாம கருணம் பாடுங்கய்யா, கொப்பு கருணம் போடுங்கய்யா, கூடும் கருணம் பாவம் எல்லாம் குட்டி கருணம் போடும் ஐயா. சந்தன பூசிய சாமி நன்மை தந்திட வந்தது வாங்க, சந்நிதி தங்கிய சாமி நம்மை சந்திக்க வந்தது பாருங்க. முத்துமணி பல்லாக்கு மூலவர் வந்தாரே, வெள்ளிமணி வீதியில் விநாயகர் வந்தாரே. முத்துமணி பல்லாக்கு மூலவர் வந்தாரே, வெள்ளிமணி வீதியில் விநாயகர் வந்தாரே. சந்தனம் பூசிய சாமி நம்மை தந்திட வந்தது வாங்க, சந்நிதி தங்கிய சாமி நம்மை சந்திக்க வந்தது பாருங்க. சந்தனம் பூசிய சாமி நம்மை தந்திட வந்தது வாங்க, சந்நிதி தங்கிய சாமி நம்மை சந்திக்க வந்தது பாருங்க. முத்துமணி பல்லாக்கு மூலவர் வந்தாரே, வெள்ளிமணி வீதியில் விநாயகர் வந்தாரே. முத்துமணி பல்லாக்கு மூல